శ్రీమాన్ వెంకటనాదార్యః కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం దామ వైజయంతీ విభూషణం. శ్రీ యాదవాభ్యుదయం என்கிற మహాకావ్యం అనుభవித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி தேசிகன் அருளிச் செய்த மகாகாவியம் 24 சர்க்கங்கள் கொண்டது. அதில் முதல் சர்க்கத்தில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 49வது ஸ்லோகம். நடவத் பூமிகா பேதைர் நாத தீவ்யன் பிருதக் விதைஹி பும்சா மனன்ய பாவானாம் புஷ்ணாசி ரசமத்புதம் என்று. நாடகத்துல நடிக்கிறவன் வந்து அதே மாதிரி நாட்டியம் ஆடுறான். அவன் இவாள்லாம் என்ன பண்றா, தன்னுடைய எந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் கட்டிக்கொண்டு நடிக்கிறா ஆடுறா. அவ அந்த மாதிரி பண்றது அதை பார்க்க வர ஜனங்கள் தன்னையே பார்க்கும்படி, தன்னை விட்டு வேறு பக்கம் மனச செலுத்தாமல் ஒரு நிலைப்படுத்தி பார்க்கும்படி பண்ணி ஆச்சரியமான ரசத்தை விளைவிக்கிறான். அதே மாதிரி பகவானும் பண்றான். லீலா விபூதியில அவனது அவதாரமும் ஓர் அபிநயமே. ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷீஹி என்றார் சுவாமி தேசிகன் பூஸ்துதியில பூமி பிராட்டியார பத்தின ஸ்தோத்திரத்தில். தான் பகவான் என்பத மறைச்சிண்டு மத்ஸ்யம் கூர்மம் வராகம் மனுஷன் என்றார் போன்ற ரூபங்களை எடுத்துக்கொண்டு பலவிதமான ஆச்சரியமான செயல்களை பண்ணுகிறான். மகான்களுக்கு இவன் பகவான் அப்படிங்கிறது புரியுது. இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்றோம்னா, சுவாமி பராசர பட்டர் சாதிக்கும் பொழுது மகாவராககா ஸ்புட பத்மலோச்சனஹா என்றார். வராகவதாரம் எடுத்தாலும் அறிஞர்கள் அதை பார்த்தால் அந்த தாமரை கண்ணன் எம்பெருமான் அவனுக்கென்று ஏற்பட்டது, கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்ற கிரமத்துல அந்த கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள், அது எம்பெருமானுக்கென்று ஏற்பட்ட அசாதாரணமான நிலை, அது தெரியறதா. அதே மாதிரி அவதார ரகசிய சிந்தையிலேயே எம்பெருமானிடத்திலேயே நம்ம மனசு ஈடுபடும்படி பண்ணுகிறான். சம்சாரிகள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அனுபவிக்க முடியாது, அந்த தேச விசேஷத்துக்கு போனால்தான் அனுபவிக்க முடியும். தூரே வாசகா ததப்பரம் அத்புதம் அப்படின்னு சொல்ற கிரமத்துல ஆச்சரியமான மோட்ச ஆனந்தத்தையும் விஸ்தாரமாகவும் நிலைச்சு இருக்கும்படியும் அளிக்கிறானாம் எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல அந்த நாட்கள்ல இருந்தவர்களுக்கு. ஸ்லோகத்துல ரசம்னு ஒரு சப்தம், ரசம் அத்புதம் அப்படின்னு இதற்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது என்ன பண்றான்னா, பெரிவாள் அபவர்க்க ஆனந்தம், அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்கும்படி எம்பெருமான் செய்கிறானாம். அத்தகைய சாமர்த்தியம் உள்ளவன் எம்பெருமான் அப்படின்னு. இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அவதார ரகசியம் என்ன அப்படின்னால், சுவாமி தேசிகனுடைய சரமஸ்லோக அதிகாரம் அதுல மாம் அகம் என்கிற பதங்களுக்கு அடைவே அவதார ரகசியத்திலும் புருஷோத்தமத்துவ பிரதிபாதன பிரகரணத்திலும் சொல்லுகிறபடியே சௌலபியத்திலும் சுவாதந்திரத்திலும் பிராதான்யேன நோக்கு. இது சரமஸ்லோகாதிகாரத்துல சுவாமி தேசிகனுடைய வாக்கியம். அவதார ரகசியம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத எம்பெருமான் கண்ணனோட கீதா வாக்கியத்தை கொண்டு பார்க்கலாம். நான்காம் அத்தியாயம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தபசார்ஜுன தான் யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அதாவது எத்தனை ஜென்மாக்கள் உனக்கு போச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சின்னு இருக்கேன் முழுவதுமாக. உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. இந்த ஜென்மாவில அடுத்து என்ன நடக்க போறதுன்றதும் தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த விஷயங்களும் மறந்து போயிடுறது. அதற்கு தகுந்த மாதிரி கர்மா உனக்கு இருக்கு. என்ன தாத்பரியம்? கர்மாவினால ஏற்பட்ட பிறப்பு நம்ம போன்றவாளுக்கு. எம்பெருமானுக்கு அது இல்லை. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயஜா. நான் பிறவி இல்லாதவன், அழிவே இல்லாத சக்தி ஞானம் ஆனந்தம் முதலான குணங்களை உடையவன். எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரனாகவே இருக்க. அப்போ நான் ஒரு பிறப்பு எடுக்கிறேன் அப்படின்னால் என்னுடைய விருப்பத்தினால. அந்த சமயத்திலேயும் அப்ராகிருதமான ரூபத்தை விடாமல் அவதரிக்கிறேன் அப்படி. சரி, எந்த சமயத்துல எம்பெருமானுடைய அவதாரம்? யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் அப்படி. எப்பொழுது சனாதன தர்மத்துக்கு வாட்டம் நேர்றதோ, அதர்மம் எப்ப தலை தூக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் பண்றேன். அதுவும் அப்ராகிருதமான சரீரத்தோடு கூடிய அவதாரம். சரி, இந்த அவதாரம் பண்ணி நான் சாதிக்கிறது என்ன அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் துஷ்ட நிகிரகம் பண்ணணும்னால் இருந்த இடத்துல இருந்தே பண்ணிடலாம். அதனால அவதாரம் எதற்குன்னால் பரித்ராணாய சாது நாம் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு. அக்ரூரமாலாகாராதீன் அப்படின்னு சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் கீதா பாஷ்யத்துக்கு அவதாரிக்கையில் இவாள் சந்தோஷப்படணும்ன்றதுக்காக ஆனுஷங்கிகமாக துஷ்டாளுடைய விநாசம் ஏற்படுறது. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒரு யுகங்கள்லையும் நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படி. அதுக்கப்புறம் இந்த அவதாரங்கள் அத்தனையும் உண்மை. அந்த அவதார காலத்திலேயும் ஞானம் சக்தி இதற்கு குறைவு கிடையாது அப்படி. மேலும் சொல்லும் பொழுது ஜன்ம கர்மசமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. என்னுடைய ஜன்மா செயல் இதெல்லாம் திவ்யமானது. புண்ணிய பாபத்துக்கு அதீனமானது இல்லை, அப்ராகிருதமானது அப்படின்றத யார் தெரிந்து கொள்றானோ? அர்ஜுனா, இந்த அறிவு வந்த பின்னாடி அவன் தேகத்தை விடுறான். அப்படிப்பட்டவன் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை, என்னை அடைந்து விடுகிறான். இந்த ஸ்லோகங்கள்ல சர்வஜ்ஞத்வம், திவ்ய மங்கள விக்கிரகத்வம், சத்திய சங்கல்பத்வம், சௌலபியம் முதலான கல்யாண குணங்கள் சூச்சிக்கப்படுகின்றன. 15வது அத்தியாயத்துல புருஷோத்தமாத்தியாயம், த்வாமிவௌ புருஷௌ லோகே சரச்சாட்சரயேவச சரஹ சர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே. புருஷால் வகுப்பு 2, சரன் அக்ஷரன் லோகத்துல பிரசித்தமா இருக்க. சம்சார பந்தம் உள்ள ஜீவர்கள்லாம் க்ஷர வகுப்பை சேர்ந்தவா. தேக சம்பந்த மூலமான விகாரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவ வகை அக்ஷரம் எனப்பட்டது. அது எம்பெருமான் ஒருவனுக்கென்றே ஏற்பட்டது. அப்படி இந்த மாதிரி கிரமத்துல இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது அவனுடைய செயல்களை கொண்டு எம்பெருமானுடைய தன்மை இத்தகையது என்று முடிவு பண்ண முடியாது என்று தாத்பரியம். நடவத் பூமிகா பேதைகி நாத தீவ்யன் பிருதக் விதைகி பும்சாம் அனன்ய பாவானாம் புஷ்ணாசிரசம் அத்புதம். அடுத்த உபன்யாசத்தில் அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம்.